ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ನಿರ್ವಿಷ್ಯಮಾನ ವಿಭವಂ ನಿಗಮೋತ್ತಮಾಂಗೈ ಸ್ತೋತುಂ ಕ್ಷಮಂ ಮಮ ಚ ದೇವಪತೇ ಭವಂತಂ ಗಾವಃ ಪಿಬಂತು ಗಣಶಃ ಕಲಶಾಂಬುರಾಶಿಂ ಕಿಂ ತೇನ ತರ್ನಕ ಗಣಾಸ್ತ್ರಿಣಮಾದದಾನಾಃ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್ತು ಐಂದಾವದು ಪದ್ಯಂ. இந்த பத்தியத்தில் சுவாமி தேசிகன் தன்னுடைய நெய்ச்சான சந்தானத்தை வெளிப்படுத்துகிறார். நான்காவது பத்தியத்தில் பெரிய பிராட்டிக்கு தன்னுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்தினார். இப்போ இது அநேகமாக அனைத்து அவருடைய ஸ்துதிகளில் வரக்கூடிய ஒரு ஐடியா தான். எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கிற மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பேச வந்தவைதான் ஸ்ருதிகள். இருந்தாலும் அவைகள் எண்ணி வரைக்கும் அந்த அவனுடைய பெருமையினுடைய எல்லையை தேட முடியாம, அதாவது அதை அடைய முடியாம இன்னமும் பாதியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுருக்குன்னு வச்சுக்கலாம். தாற்பயம் கேட்டால் பூர்த்தியாக அவைகளால் அனுபவிக்க முடியல. பூர்த்தியாக ஸ்ருதிகளால் கூட எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஸ்துதி பண்ண முடியல. அப்படிப்பட்ட உபனிஷத்துகளால் அனுபவிக்கப்படுகின்ற உன்னை, தேவநாதனே அல்லது தெய்வநாயகனே, அப்படிப்பட்ட உன்னை துதிப்பதற்கு எனக்கும் அருகதை உண்டு, அல்லது நான் துதிப்பதற்கு நீ யோகியமானவன். யூ ஆர் ஃபிட் டு பி பிரைஸ்ட் பை மீன் அர்த்தம். அதுக்கு காரணத்தை சொல்றார். இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு பத்தியம்தான். அர்த்தம் சொல்றதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா, பார்க்கடல்லேருந்து பசுக்கள்லாம் கூட்டம் கூட்டமா பாலை பருகட்டும். இப்ப கண்டுகள் என்ன பண்ணும் கேட்டா, பொதுவா அந்த பசுமாடு தான் உணவு உண்ட பிறகு அந்த உணவு பாலா மாறி அதன் பிறகு இந்த கண்டுகள் இருக்கணும், அவைகள் வந்து அந்த பாலை பருகும். என்ன தாத்பரியம் கேட்டா, பசுமாடுகள் எதை சாப்பிட்டு அனுபவிக்கிறதோ அதை டைரக்டா கண்டுகள் அனுபவிக்காது. கண்டுகள் என்ன பண்ணுங்க, இன்டைரக்டா அந்த பசுமாடுகள் துவாரா அவைகள் மூலமா அவைகளுக்கு அந்த அனுபவமானது ஏற்படும். இந்த உபனிஷதா காவகான்னு ஒரு பத்தியம் இருக்கு. அனைத்து உபனிஷதுகளும் பசுக்கள், அதுல வரக்கூடிய க்ஷீரம் தான் வந்து கீதைன்னு, அமிர்தம், கீதா அமிர்தம்னு. அப்படி நம்ம எம்பெருமானுடைய பெருமைகளை டைரக்டா உபனிஷத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது கீதையை வாசி தெரிஞ்சுக்கலாம். இப்ப கீதையை வாசிச்சோம்னு சொன்னா அது ஒரு இன்டைரக்ட் மீன்ஸ் வச்சுக்கலாம். உபநிஷத் டைரக்டா வாசிச்சோம்னா அது டைரக்ட் மீன்ஸ் வச்சுக்கலாம், டைரக்டா அனுபவம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இங்க பாக்கச்சே, அந்த பசுக்கள் எல்லாம் அந்த பார்க்கடல்ல கூட்டம் கூட்டமா பாலை பருகச்சு, கண்டுகள் வந்து நேராவே அந்த பாலையே பருகினா, எவ்வளவு அவைகளால முடியுமோ அந்த அளவு அவைகளும் பருகினா, அதனால என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. தாத்பரியம் கேட்டா, கண்டுகள் அந்த பசுக்கள்ல இருந்து பாலை குடிக்கிறதுக்கு பதிலா, பருகிறதுக்கு பதிலா நேரா அந்த பார்க்கலிருந்து கொஞ்சம் பேர பாலை அதுகளும் சுவைக்கலாம், அவைகள் சுவைப்பதனால் எந்த விதமான தோஷமும் இல்லைன்ற மாதிரி ஒரு தாத்பரியம். இதே மாதிரி சுனாலிடன்னு தன்னை கங்கை ஜல பிரவாகம் இருக்கு, அதுல ஒரு சுனக்கம் நாயானது அந்த நீரை பருகுமையானால் அந்த கங்கை கொண்டு தோஷம் வராதுன்ற இதில் நிறைய இந்த மாதிரி பத்தியங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பத்தியத்துல தேவபதேன்னு பதம் போட்டுக்கார். தேவபதிஹி, தேவநாயகா தேவபதிஹி, பதிஹி தேவபதிஹின்னு இக்காரந்த சப்தம், அதனால தேவபதேன்னு சம்போதனம். தேவபதே நிகமோத்தமாங்கைஹி நிர்விஷ்யமான விபவம். நிகம உத்தமாங்கைஹின்னு சொன்னா அந்த உபனிஷத்துகள், நிகமம்னா வேதம், அதனுடைய உத்தமமான அங்கம் சிரஸ்ல இருக்கக்கூடியவைகள் உபனிஷத்துகள். அப்ப நிகமோத்தமாங்கைஹின்றது திருத்தியாய பக்தி பகுவச்சனம். உபனிஷத்துகளால் நிர்விஷ்யமானன்றது இந்த பதத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நிரந்தரம் நிர்விஷதஸ்துதியம்னு 49வது பத்தியத்துல பார்த்தோம். ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்துல நிர்விஷதி அப்படின்னு சொன்னா அனுபவித்தல் அர்த்தம். விஷத்தினா நுழைதல், நிர்விஷத்தினா அனுபவித்தல் அர்த்தம். நிர்விஷதன்றது சத்ரந்தம். அங்க பாக்கச்சே இங்க நிர்விஷயமானம் சொன்னா அனுபவிக்கப்படக்கூடிய, இது பாசிவ். நிர்விஷயத்தே, அந்த நிர்விஷயத்தேவானது நிர்விஷயமான மாறும், அது விசேஷனம். நிர்விஷயமானம் சொன்னா அனுபவிக்கப்படுகின்ற அர்த்தமா இருக்கு. இப்போ இந்த நிர்விஷயமான விபவம், விபவம்னா பெருமை அர்த்தம் அந்த இடத்துல. அப்ப நிர்விஷயமான விபவகன்றது எம்பெருமானுக்கு போய் சேர்றது. அதாவது உபனிஷத்துகளால் அனுபவிக்கப்படுகின்ற பெருமையை உடையவன் அவன். அப்ப நிர்விஷயமான விபவம் சொன்னா அவனை. இங்க அட்ரஸ் பண்றார் தேவபதேன்னு, அதனால உன்னை. அதுக்கு போட்டுட்டார் பவந்தம். பவந்தம்னு சொன்னா கவிகள் பவந்தம் துவாமியும் மாத்தி மாத்தி பயன்படுத்துவார். பவந்தம்னா பவத் சப்தம், பவான், பவந்தோ, பவந்தஹ, பவந்தம், உன்னைன்னு அர்த்தம் இதில். அப்படிப்பட்ட பெருமையுடையவனான உன்னை ஸ்தோதும், ஸ்தோதும்ன்றது துமனந்தம் சொல்லுவோம், அதாவது துதிப்பதற்கு அப்படின்னு அர்த்தம். படித்தும்னா படிப்பதற்கு, ஸ்தோதும் சொன்னா துதிப்பதற்கு. மமச்ச க்ஷமம், மமச்சன்னு சொன்னா எனக்கும் அர்த்தம், க்ஷமம்னா பொருத்தம், எனக்கும் தகுதி உண்டு அல்லது நீ என்னாலேயும் ஸ்துதி பண்ண தகுந்தவன் அப்படின்னு தாத்பரியமா இருக்கு. ஸ்துதி செய்ய தகுந்தவன் தாத்பரியமா இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்ல போறார் காவஹா. காவஹனா பசுக்கள், கௌஹு காவோ காவஹன்னு போகும் பசுக்கள். கணசஹ, கணசஹனா கணம கூட்டம். கணசஹன்றது இந்த ஷஹன்றது ஒரு பிரத்தியம், அதை போட்டுண்டா பை ஒன் பை ஒன் மாதிரி அர்த்தம், கூட்டம் கூட்டமா நீங்க தாத்பரியம். கணசஹன்னு சொன்னா கிரெயின் பை கிரெயின், க்ஷணசகன்னு சொன்னா ஒரு ஒரு ஒவ்வொன்றும் அர்த்தமா இருக்கு அந்த இடத்துல. அப்ப க்ஷணசகன்னு சொன்னா மொமெண்ட் பை மொமெண்ட் அர்த்தம். அப்ப இங்க கணசகன்னு சொன்னா கூட்டம் கூட்டமாக. கலசாம்பு ராசிம், கலச அம்பு ராசிம்ன்றது இங்க பார்க்கடலை குறிக்கிறது. அந்த பார்க்கடலை பிபந்து, பிபந்துன்னு சொன்னா லோட்ல காரம், பிபத்து பிபதாம் பிபந்து குடிக்கட்டும். தர்ணக கணாக, தர்ணகன்னு சொன்னா காஃப் சிஏஎல்எஃப் குட்டி கன்று குட்டி, அன்று பிறந்த கன்றுன்னு தாத்பரியமா, ரொம்ப சின்னது அர்த்தமா தர்ணகன்னு சொன்னா. தர்ணக கணாகா இளங்கன்று கூட்டங்கள் இருக்கு. திருணம் ஆததானாகா, திருணம்னு சொன்னா அந்த இடத்துல பில்லுன்னு நேரம் அர்த்தம் இல்ல, அற்பம்னு அர்த்தம், கொஞ்சூண்டு அவைகளுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அவ்வளவுதான், சிறிதளவுன்னு அர்த்தம். திருணம் ஆததானாகா, இந்த ததானகன்ற பதமானது தானிய தாத்து, ததாதி ஆன்ற உபதர்க்கம் போட்டதுனால ஸ்வீகரித்தல் அர்த்தமான வருது. அப்ப ஆததானாகன்றது அவைகளுக்கு தர்ணக கணாகாக்கு சேர்றது. அதாவது திருணம் ஆததானாக, அது இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம் கேட்டா சிறிதளவு பருகுகின்றன அல்லது உணவாக கொள்கின்றன தாத்பரியம். தேனக்கிம் அப்படின்னு கேக்குற, தேனக்கிம்னா சோ வாட் அப்படின்னு சொல்றோமோ அதான் தேனக்கிம், அதனால் என்ன அப்படின்ற மாதிரி இந்த தாத்பரியம். என்னன்னு கேட்டா அந்த தர்ணகன் மாதிரி, அந்த இளங்கன்ற மாதிரி நானும் ஒரு ஆசையால் உன்னை நேராகவே துதி பண்ணுகிறேன், உன்னுடைய அனுபவத்தை என்னுடைய துதிகளில் வெளிப்படுத்துகிறேன் தாத்பரியம். நான் நேராகவே வந்து உன் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தாத்பரியம். ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா தேவபதே நிகமோத்தமாங்கைஹி நிர்விஷ்யமான விபவம் பவந்தம் ஸ்தோத்தும் மமச்ச க்ஷமம். காவஹ கணசஹ கலசாம்பு ராசிம் பிபந்து தர்ணக கணாக திருணம் ஆததானாக தேனக்கிம் அப்படின்னு சாதிக்கிறார் தேவபதே. தேவநாயகனே நிகமோத்தமாங்கைஹி, நிகமோத்தமாங்கைஹின்னு சொன்ன உபனிஷத்துகளால் திருத்தியா பகுவச்சனம், நிர்விஷ்யமான விபவம் அனுபவிக்கப்படுகின்ற பெருமையை உடைய பவந்தம் உன்னை, ஸ்தோதும் துதிப்பதற்கு, மம சக்ஷமம் எனக்கும் தகுதி உண்டு அல்லது நான் உன்னையும் நீயும் என்னுடைய நீயும் என்னால் துதிக்கப்படலாம். காவஹ, காவஹன்னு சொன்னா பசுக்கள், கணசஹன்னு கூட்டம் கூட்டமாக, கலசாம்பு ராசிம் பிபந்து பார்க்கடலை குடிக்கட்டும் பருகட்டும். தர்ணக கணாக திருணம் ஆததானாக, தர்ணகன் சொன்னா இளங்கன்று, அந்த இளங்கன்று கூட்டங்களும் திருணமாததானாக சொன்னா பசுக்கள் நிறைய குடிக்கலாம், ஆனா அந்த கன்றுகள் தங்களால முடிந்த அளவுக்கு அவைகளும் குடிக்கட்டும், குடிக்கிறது அதை யார் தடுக்கிறது, அதனால என்ன அப்படின்னு தாத்பரியம். அதனால என்ன தாத்பரியம் கேட்டா உன்னுடைய பெருமைகளை ஸ்ருதிகள்லாம் பறக்க பேசுகின்றன, ஸ்ருதிகள்லாம் உன்னுடைய அனுபவத்திலேயே மூழ்கி கிடக்கின்றன. ஸ்ருதின்னு சொன்னா ஞானம்தான், அவ்வளவு பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஞானத்தை அடியேன் பெறாதவன் ஒரு இளங்கன்றுக்கு சமம். முன்னாடி சொன்னார் பாலிஷன் சொன்னார், அப்படி பிருத்துக ஜல்பித்தம்னு முன்னாடி சொன்னார், பிருத்துக ஜல்பித்தம் அந்த மழலை பேச்சுன்னு சொன்னார், அந்த மாதிரி அப்படிப்பட்ட மதியை உடைய அன்று பிறந்த கன்றை போல இருக்கக்கூடிய நானும் சிறிது பருகுகிறேன் அல்லது அந்த அனுபவத்தை பெற விரும்புகிறேன் அடைகிறேன், அதனால் என்ன அப்படின்னு தாத்பரியம் வருது இந்த ஐந்தாவது பத்தியத்துக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.